नमः ായിരുന്നു പൂർവപക്ഷി പ്രചരണത്തെ കൊണ്ട് ആക്ഷേപിക്കണം. പ്രചരണം പ്രമാണം, അന്ന പ്രമാണത്തെ കൊണ്ട് ആക്ഷേപിച്ചിട്ട് വാക്യം അപ്രീങ്കര പ്രമാണത്തെ കൊണ്ട് അന്ന പൂർവപക്ഷത്തെ നിർജ്ജനം പണി നാരായണവാദത്തിന് ഉപകപ്പെട്ട് ശ്രീമന്നാരായണനെ അനൈത്യ വിദ്യകൾക്കും ഉപാസനാക ഇടംപെട്ടിരിക്കാം അപ്പേങ്കറെ പറ്റി പോണത്ര പഠിക്കണം. ഇപ്പൊ എന്നാ അതൊന്ന് പോണതീനത്തിന് വേണമെന്ന് വെച്ചാൽ പ്രചരണം ദുർബലം, വാക്യം ദുർബലം. അന്ന മാതിരി ചൊല്ലി നീ വന്ന് നമ്മുടെ സിദ്ധാന്തപ്രകാരം പരോദ്യോഭാസ്യൻ നാരായണൻ കിട്ടുക. ഇപ്പോ മാതസമയക്കം അപ്പൊ ചൊല്ലപ്പെടക്കൂടിയ അവീരഹസ്യത്തിന് ചില വിഷയങ്ങൾ ചൊല്ലപ്പെട്ടിട്ട് അതെല്ലാം പ്രകടനത്തെ കൊണ്ട് പോകുന്നൊക്ക പൂർവപക്ഷ അഭിപ്രായമാണ്. പൂർവപക്ഷ അഭിപ്രായത്തെയേ സ്വാധിക്കപ്പെടുകയാണ്. സിദ്ധാന്തം പ്രചരണത്തെ അറിയ മുടിയാതെ അതനാല പൂർവപക്ഷം തന്നെ ശരി അപ്പൊ ചിലട്ട് ഇല്ല ആക്ഷേപിക്കാം. എന്നത് അവനാക്ക അഗ്നിരഹസ്യം അപ്പേന്നത് പ്രഥമ ബ്രാഹ്മണൻ അഗ്നിരഹസ്യം പ്രകടാന്തം പറയുന്നത് ഇതെല്ലാം ഒരേ ദിവസം ഒരേ ദിവസത്തിലേക്ക് ആദ്യം ചെല്ലപ്പെട്ടത്. അതിന് അഗ്നിരഹസ്യത്തിന് ഒരു വിഷയം ചെല്ലപ്പെട്ടു. നാം വന്ന് പുറന്ത അങ്ങിയിലേണ്ട് നമ്മുടെ കാലം മുടിയെടുത്ത് പറയുമ്പോൾ അത് പങ്കെടുക്കാം. അതെന്നു കൊണ്ടത് ഒരു മനുഷ്യൻ 100 വർഷം ഇരുപ്പാണ്. സദാ ഒരു വയസ്സ് പുരുഷ 100 വർഷമുണ്ടത് ഒരു പുരുഷനക്ക് വയസ്സ്. ചിലതല്ല എന്തരമാണ് 120 വർഷം ചരിത്രമേ പോകുന്നത്. അതെല്ലാം അവതാര പുരുഷ പൊതുവാകെ 100 വയസ്സ് അതിനെ പിന്നാടി പിന്നാടി ഇരിക്കും. ആ 1 വർഷമുണ്ടത് കണക്കില 36,000 രൂപ നാം നടക്കും ലോകത്തിലെ 1 വർഷം 360 ആൾക്കാർ. അത് എന്നെ പുറമനാൾ എടുക്കുമല്ലോ നമ്മളെ നക്ഷത്ര പ്രകാരം തന്നെ പുറമനാൾ ഉണ്ടാകും. അത് മുൻപിൽ പോകും പിന്നാടി പിന്നാടി പോകുന്നതിനാല് നക്ഷത്രങ്ങളിലെ അവസ്ഥ പാത്രങ്ങൾക്ക് ഒരു സമയം 350 നാളിലേ പുറമനാൾ വരും, ഒരു സമയം 370 നാളിൽ പോകും. നമ്മളെല്ലാം പാത്രങ്ങൾക്ക് ഒരു മനുഷ്യനിക്ക് 36,000 നാൾ 3,600 നാൾ 10 വർഷം 36,000 നാൾ ഇത് ഒരു പൂർണ്ണായുസ്. ഇന്ന പൂർണ്ണായുസിന് 36,000 നാൾ റിട്ടേൺ ചെയ്യണം. അതിനെ നിത്യവീണം ഇങ്ങനെ കാര്യം വേണ്ടോ തൂങ്ങണം സാപ്പിടണം പേശണം ശ്വാസിക്കണം പാർക്കണം കേൾക്കണം സ്പർശിക്കണം. അത് മാതിരി കയ്യാതെ കാര്യങ്ങൾ പണ്ടോ കാലാലം കിടക്കണം മലമൂത്ര വിസർജനാദികൾ പണ്ടോ അത് മാതിരി ഗ്രഹണിയോട് ചേർന്നോ ഇന്ന മാതിരി എത്തനെ ദൈനംദിന വ്യാപാരങ്ങൾ നിത്യപടി നമ്മ കാത്താലേണ്ട് അതായത് പുറന്താങ്ങിയിലേണ്ട് നമ്മ പോകുമ്പോഴോ പാവക്കാള പരിചരണം എന്നെന്ന കാര്യം പണ്ടാമോ എന്തെന്ത് ഇന്ദ്രിയങ്ങൾ നാളെ എന്നെന്ന കാര്യങ്ങൾ പണ്ടാമോ അത് അത്തനെയോ അഗ്നിയാ പരിഹരിപ്പിക്കണം. അഗ്നിയെ അഗ്നികുണ്ടമാ പരിഹരിപ്പിക്കണം. ശയനം അഭ്യങ്കര ഇത് എപ്പിടിന്നൊക്കെ സക്ഷസ്യത് ശ്രോത്രത് വാക്യത് മനസ്സത് ഇന്ന മാതിരി അഗ്നിജിത് വാക്യത് കർമ്മത്തിന് എത്രയോ വെച്ചു. അതായത് 5 ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങൾ 5 കർമ്മേന്ദ്രിയങ്ങൾ ഒരു മനസ്സ് ജാതകാഗ്നി இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கது ஷட்ரிம்சதம் சஹசிராணி அபஷ்யத்து ஆத்மனா மனோமயானு மனஸ்திதானு மனோமயானு அப்படின்ட்டு அர்க்கானு மனஸ்திதாக இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கு. அவர் 36,000 நாட்கள் மனதினால பண்ணப்படக்கூடியவைகள் இந்திரியனால இந்திரியங்கள் கண் சக்ஷ இந்திரியம் அவாறு சோத்திரேந்திரியம் அந்த மாதிரி வாழ்விந்திரியம் இந்த மாதிரி எல்லா இந்திரியங்களும் அமர் ஜடராஜ் இப்படி எல்லா இந்திரியங்களாலேயும் எல்லா இந்திரியங்களாலேயும் நித்தியபடி பண்ணப்படக்கூடிய வியாபாரங்கள் பூர்த்திகள் இவைகள் அத்தனையுமே அக்னிஜயனமாக பார்க்கப்பட வேண்டும். அக்னிஜயனமா பார்க்கணும். அக்னிகுண்டமாக இப்படிலாம் பார்த்தாக்க என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு முதல் அனுவாகம் அதாவது சதபத பிராமணத்துல கடைசி அனுவாகத்துல அங்க ஒண்ணு இருக்கு, இஷ்டகதிதம் சிந்தித்த அப்படின்னு இஷ்டகதிதம் சிந்தித்த பாருங்க, மனஸ்திது வாழ்த்துது சித்தித்தாயினம் இதெல்லாமே மனசுனால பண்ணக்கூடியது, ஞானத்தினால பண்ணக்கூடியது, பாவிக்கிறது உண்மையிலே அது அக்னி இல்லை, மனசுனால அக்னியாக நினைச்சு பார்த்து அதையே தியானிக்கணும். ஆனால் இஷ்டகிதான் நடத்தும் இஷ்டகன்னாக்க செங்கல் பேர் செங்கல்ல வரிசையா வச்சு அக்னி ஒன்று பண்ணுவா அதெல்லாம் கோயிலெல்லாம் பார்த்துருப்போம். அவனோட சோர்பிராம மன்னச்ச கோயில சம்பரோஷனம் மன்னச்ச இந்த மாதிரி யாருங்க எல்லாம் பண்ணச்ச செங்கல் எல்லாம் அதுவும் சாதாரண செங்கல் இல்லை, மந்திரபூர்வமா இவாறே பண்ணணும், அதுல பண்ணணும் மந்திரபூர்வமா சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட செங்கற்கள் அந்த செங்கல்னால இந்த மாதிரி இஷ்டகம் இஷ்டகம்னாக்க செங்கல் சாஸ்திரபூர்வமாக பண்ணப்பட்ட செங்கற்கள் அந்த செங்கல் எல்லாம் செஞ்சு ஒரு அக்னிகுண்டம் தயார் பண்ணணும். அது இருக்கு அந்த இஷ்டத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து என்ன செங்கலால பண்ணப்படுது உடம்புனால பண்ணப்படுது கிரியாரூபமா இருக்கு பாதுகாங்க விசேஷம். இது உடம்புனால கல்ல மண்ணா ஜலத்தை கொட்டுறோம் அழகாக இது பண்றோம் திசையனா அழகழகா கேக் கேட்க அழகா செங்கல்லாம் கட் பண்றோம் அதுக்கெல்லாம் சூளை போடுறோம் சூளையெல்லாம் போட்டு அழகா அடித்து வச்சு அதையும் ஒண்ணும் பண்றான் இதெல்லாம் உடம்பாடே பண்ணக்கூடியது. ஆனால் மனசுக்கு வாஸ்துக்கு சோற்றத்துக்கு சக்ஸஸ்க்கு அக்னிக்கு இதெல்லாம் உடம்புனால பண்ணக்கூடும் மனசுனால உடம்புனால கிடையாது, மனதுனாலே நம்ம பாவிக்கணும் அக்னியாக பாவிக்கணும். இப்படி ரெண்டு விதமான தைனம் ஒரு பிரகரணத்துல என்ன சொல்றது செங்கற்களாலான அக்னிகுண்டம் இன்னொரு பிரகரணத்துல இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி பண்றோம் தைனமான வியாபாரங்கள் 36,000 36,000 நாட்கள் நாம நித்தியபடி என்னென்ன பண்றோமோ அந்த வியாபாரங்கள் அவைகளை அக்னியாக கற்பிச்சுக்கணும் அப்படின்னு இதுவரையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பலன் என்ன மாதிரி பண்ணா என்ன பலன் அப்படின்னு சொன்னாக்கா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, தாசாம் ஏகேக்கே தாவாம் யாவானது பூர்வ அப்படின்னு இருக்கு. இந்த மனசுக்கு வாழ்த்துக்கு இதெல்லாம் இருக்கு வந்து அந்த இஷ்டகத்தை இது பண்றோம் பாருப்போம் இஷ்டகத்தை செங்கற்களாலான குண்டம் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த பலன் இந்த மனசுக்கு வாழ்த்துக்குன்னா சொல்லியோ அதை ஒரு பயணத்தை பண்ணாலே போதும் அந்த பலன் கிடைச்சிடும். என்ன பண்ணது பசுதாமா, பசு அதாவது கால்நடைகள் அதெல்லாம் தேவைன்னு ஒருத்தன் பண்ணான்னாக்கா அவனுக்கு இது கிடைக்கும் பசுதாமனம். பசு அதாவது கால்நடைகள்லாம் தேவைன்னு யாரும் ஆசைப்படுறாரோ அவளுக்கு இது கிடைக்கும். நமக்கு கால்நடைன்னா ரெண்டுதான், ஒண்ணு பசு மாடு, இன்னொன்னு ஆடு. ஏன்னா ஆடு இருக்கு யாகம் பண்றதுக்கு, ஆடு போல நம்ம சாப்பிட மாட்டோம், நம்ம ஆட்டை வச்சு நம்ம சாப்பிட மாட்டோம். இன்னும் நாளைக்கு பக்ரீத் தான் எக்கத்தக்கமா ஆட்டை வச்சுட்டு இருக்கா, நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். யாகத்துக்கு ஒண்ணு ஆவ பண்றோம், அவ அவாமதான் நம்ம மலகிட்டு. அதனால நம்ம அந்த யாகத்தினுடைய அதுவும் சாஸ்திரம் வேதம் என்ன வேதம் என்ன வச்சுட்டு நாம பண்ணிருக்கோம். அதனால இந்த கால்நடைகள் யார் ஆசைப்படுறாரோ அவன் என்ன பண்ணுவான்னாக்க இந்த செங்கல்ல வச்சு பண்ணட்டும் அப்படியும் பயக்கம் அல்லது மனசு பாட்டு தாசாம் ஏகைதேவ தாமான் யாவானதோ பூர்வாக பூர்வாக அவன் செங்கற்களால் பண்ணப்பட்டிருக்கிறே அதுல எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதுல இங்கிருந்தே மனஸ்தி வாட்சி நாம் அதுல ஒண்ணும் போடும் ஏகைக்கு ஒன்னு ஒண்ணுந்தாலே போடும் அதனால கிடைச்சிடும். சிவபிரகாசிகள ஒரு அப்பூர்வ விஷயம் சொல்லிருக்க இப்ப வந்துடும் என்னன்னாக்கா ஒருத்தனுக்கு இந்த பசு வரணும் அப்படின்னு பண்ணாங்கன்னு சொல்லுங்கோ இந்த சைனத்தை அது மனசுக்கோ அல்லது இஷ்டகத்தோ ஏதோ பசு கிடைக்கும். அது வேண்டாமா மனசுக்காக தியானம் பண்ணணும்னாக்கா அதனால என்ன கிடைக்கும் மோட்சமே கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும் சிவபிரகாசம். அதனால பிரம்ம வித்தியை தான் இது, யாருக்கு எது வேணுமோ அது அவ்வளவுதான். பெருமாள்கிட்ட போய் எதை கேட்டாலும் சரி அவர் பயன் சித்தமா இருக்கார், பக்தியோட பிரச்சிச்சுரு உனக்கு எது வேணுமோ அவனை வந்து பண்ண உனக்கு அப்படின்னு சொல்ற பார்த்து. அது மாதிரி யாகங்கள், அது மாதிரி யாகங்கள், அது மாதிரி உபாதனைகள் எது நமக்கு அபிப்பிராயமோ அதை பிரார்த்திக்கணும். அதை பிரார்த்திச்சோம்னாக்கா அது கிடைக்கும். இது பலன். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மனசுக்கு வாழ்த்துட்டு எல்லாம் இருக்கு, அது மாதிரி இஷ்டடிச்சுட்டு இருக்கு. இந்த ரெண்டும் இத்த பண்ணாலோ அத்த பண்ணாலோ விகல்பமா பண்ணினோம்னாக்க பசுரூப பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. ஆனால் செங்கற்களால் பண்ணக்கூடியது கிரியாமயமா இருக்கு, உடம்புனால பண்ணப்படுறது நம்ம பரிசுரம் கொடுத்து எல்லாம் பண்றது மனசுதாரிகள்னால் வித்யாமயம் மனதனால கற்பிக்கப்படுறது அப்படின்னு அப்படின்னு நம்ம கல்பிக்கிறோம். இது கல்பிக்கிறதுனால அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சுரூபமே வேறுபட்டு இருக்கு, ஒண்ணு கிரியாமயம் இன்னொன்னு வித்யாமயம். அந்த அந்த செங்கலால பண்றதும் இல்லையோ அது எப்பொழுதும் கிரியாமயமான யாகத்துலதான் அங்கமா இருக்கும். ஒரு யாகம் அந்த யாகத்துக்கு அது அங்கமா இருக்கும், அது புத்தி எல்லாருக்கும் தெரியும், நமக்கே தெரியும். ஏன்னா யாகம்ன்றதே எப்படி ஒரு யாகசால அமைக்கணும், நிறைய திரவியம் சேர்க்கணும், அக்னி குண்டகம்லாம் கற்பிக்கணும், அபிஷம்லாம் கொண்டு வரணும், புரோகிதாலாம் வரணும், வெற்றிக்கைகள் ஸ்திரீகளோட வந்து ஆம்பியாலும் அதாவது எதமான எதமான பத்தினியும் ரெண்டு பேரும் உபவாசம் இருக்கணும், அஞ்சு நாள் முன்னாடி இருந்து ஒரு உப்பா ஆச்சாரமா இருக்கணும், யாகசாலை சேர்த்து ரெண்டு பேர் படுத்தக்கூடாது, இருக்குன்னு இதெல்லாம் உடம்புனாலே பண்ணக்கூடியது. அதனால அந்த யாகத்துக்கு அது அங்கம், அது சரி. இது இந்த மனசுதாதிகள்லாம் இருக்கோம், இவைகள்லாம் நம்ம மனதுனால ஞான ரூபமாக வித்யா ரூபமாக கல்பிக்கிறதுதான் இவைகள்லாம். இப்படி கல்பிக்கிறதுனால இருக்கிறதுனால இதெல்லாம் எதிர அன்பிக்கிறது வித்யாமயமான யாக ஏதாவது இருக்கா அல்லது கிரியாமயமான யாக ஏதாவது இருக்கா, இதில் அன்பிக்குமா அதுல அல்லது அதில் அன்பிக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அதாவது இந்த விஷயத்தை பேசி பேசி கொடுப்போம். மனதனாலேயே கல்விக்கப்படக்கூடிய மிச்சப்படி நம்ம பண்ற உணவு வியாபாரங்கள் கைகளெல்லாம் இதெல்லாம் அக்னியாக மனசுக்குள்ள கல்பிச்சு பண்ணணும், பாவிக்கணும், அக்னியா பாவிக்கிறது. அதனால இவைகள் தான் ஞானம் இருக்கும், வித்யாரோகம், வித்யாரோகம் ஞானம் இருக்கும், கல்பிக்கப்படுபவைகள், பாவிக்கப்படுபவைகள். ஆனால் எப்படி சொன்னமே செங்கல்லால் பண்றது, அது கிரியா இருக்கும், அது கிரியையில தான் அங்கமா இருக்கும். ஆனா இவைகள் இருக்கிற மனசுவாதிகள் இதெல்லாம் எதில் அங்கம், கிரியாரூபத்துக்கு அங்கமா, கிரியாமயமான யாகத்துக்கு அங்கமா, அல்லது வித்யாமயமான யாகத்துக்கு அங்கமா? வித்யாமயமான யாகமே யாகத்தையும் மனசனாலே கட்டிக்கணும். அந்த மாதிரி யாகம் ஏதாவது இருக்கா? அதில் அங்கிக்குமா அல்லது இதில் அங்கிக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. ஒரு விஷயம் என்ன செய்யலாம், இது வித்யாமயம் கிடையாது, கிரியாமயம் தான். ஒரு யாகம் கிரியாரூபமான யாகம் யாகத்தில் பிரசித்தி, அந்த யாகங்கிற கிரதம் இருக்கு அதனாலதான் அங்கிக்கும், அந்த கிரதவு தான் அங்கிக்கும், இதனால அங்கிக்காது. வித்யாமய கிருதவே உனக்கு ஏங்க, வித்யாமய கிருதுவா சொல்லவே முடியாது, எங்கேயுமே வித்யா இது விதிப்பதம் இல்லை, ஒரு விதிக்கிற பதம் இல்லை, இதை பண்ண அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கற்றலை எழுகிற பதம் இல்லை. அதான் நான் இடத்துல பார்த்துருக்கோம் விதிப்படுத்த வந்து இருக்கணும் விதி, அது இருந்தால்தான் இங்கே அங்கீகரிக்க முடியும். அந்த மாதிரி எதுவுமே இங்கு இல்லையே, எங்கேயுமே இது மாதிரி இல்லை. இந்த பிரகரணத்துல அறிமுகத்துல இந்த மனசு வாக்கு சக்சஸ் அங்க எதுவுமே இல்லை. அதனால யாகமே இங்க ஒண்ணும் இல்லை, வித்யாமயமான யாகம் இங்க ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க சொல்லப்பட்டதெல்லாம் கிரியாமயமான யாகம் தான். இன்னொன்னு இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு நிகழ்பா இருக்கு, அதாவது மனசு திருக்குது மனசுவாதிகள் அந்த மாதிரி இஷ்டகத்துக்கு இருக்கு. இந்த இஷ்டகத்துக்கும் இதுக்கும் நிகழ்ப்பும் வரும், ஏன்னாக்கா வாக்கியம் சொல்லிட்டு அதுக்கு அகிலேசன் பேர், அதுக்கு என்ன பலனோ இதுக்கும் அதே பலன். அதனால பசுலாம் வேணுமா இஷ்டகத்தை பண்ணுங்க, அது முடியலையா மனசனால இதை பண்ணுங்கோ, இப்படி தியானிக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியம் சொல்றது. தேடாம் ஏகே தாவான் வியாபாரசம் போர்வா தேஷமாம், இந்த மனசுல அக்னிகள் சேனங்கள் அவைகள ஒன்னே போறோம், வியாபாரசம் போர்வா அந்த பூர்வா இஷ்டகிதம் இருக்க இஷ்டகிதம் அது எப்படி இருக்கோ அது மாதிரி இது ஒன்னே போறோம். அதனால நிகழ்பம் தானே, இதுவோ அதுவோ நிகழ்பம் எப்படி இருக்கும், ஹோமம் பண்றோம் ஒருத்தன் அக்னி மாத்திர ஹோமம் பத் நாள் ஹோத்தி பயசாட்டு ஹோத்தி அப்படின்ட்டு கயிறு கொண்டு பண்ணு அல்லது பயசு பாலை கொண்டு பண்ணு, அப்ப என்ன ஆகும் ஏதாவது ஒண்ணு கயிறு கொண்டு பண்றதோ பாலை கொண்டு பண்றதோ ஏதாவது ஒன்று இருக்க முடியும், ஒண்ணு இருந்தாலே போதும். அங்க நிகழ்ப்பம் தானே, நிகழ்ப்பாகவே எடுத்துக்கலாம், நிகழ்ப்பமாகவே எடுத்துக்கலாம். நிகழ்ப்பமாக இருந்தாலும் என்ன இருக்கும், ஒரு கிரியாரூபமான யாகம், அந்த யாகத்துக்கு இஷ்டகதித்தன்னு இருக்கு அது அன்வயிக்கிறது அந்த மாதம் அது அன்வயிக்கட்டும், அது வேண்டாமா இத்த அன்வயிச்சுடும், இது மனசு வழியில ஒண்ணும் ஏதாவது ஒண்ணு தான் அன்வயிக்கணும், உடனே அன்வயிக்க வச்சுட்டாக்க சரியா போயிடுறது, இதுவோ அதுவும். அதனால இது கிரியாமயம் தான், கிரியாமய யாகத்துல உடம்புனால பண்ணப்படக்கூடிய கிரியாரூபமான ஒரு யாகம். அந்த யாகத்துல இந்த மனசுக்கு வாழ்க்கை துஷ்டெல்லாம் இருக்க அவைகள்லாம் அங்கமாக அன்வைக்கிறது, அங்கமாக அன்வைக்கிறது. ஆகவே நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு பூர்வசக்தி அபிப்பிராயம். அப்ப சித்தாந்தம் கேட்கிற அது எப்படி எனக்கு மனசுலேயே வாழ்க்கையை தட்சிக்கிறான்னு பார்க்கணும். இதெல்லாம் மனதனால பாவிக்கக்கூடியது தானே, மனதனால பாவிக்கக்கூடியது. அதை வந்து அக்னி தானது, ஆனா மனதனாலதான் கல்பிக்கப்படுறது. அது வித்தியாசப்பட்டு வித்தியாரூபமா இருக்கக்கூடிய ஒரு அக்னி மனசுலேயே வாழ்க்கைக்கெல்லாம் போய் எப்படி கிரியாரூபமான யாகத்துல அங்கமா இருக்கும், அது வரவே வராது. ஏன்னா இது வித்யாமையும் நேரம் பார்க்கணும், நேர வித்தியாசமும் பார்க்கணும். அதனால அது கிரியாரூபத்துக்கு எப்படி அங்கமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்றேன். பூர்ணமாம் தேர பத்தாவது அத்தியாயத்துல ஒரு விசாரம் நடக்கும். அங்க மானச கிரகம் பேர், மனசனால கிரகிக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரம், கிரகம்னா பாத்திரம் சொல்ற. மானசகிரகம் மானசம், மனசனால கிரகிக்கப்படுற பாத்திரம் என்னது அப்படின்னாக்கா, பிருத்திவியா பாத்திரேன சமுத்திரம் ரசையா சோமம் கிரகணாத் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிருத்திவியே பாத்திரம், சமுத்திர ஜலம் இருக்க அதுவே ரசம். பிருத்திவிங்கிற பாத்திரத்துல சமுத்திரங்கிற ரசம் அதை கிரகிச்சு அதை சென்று பிரஜாபதியான தேவதைக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. இது என்ன இது உண்மையிலேயே பிரதிவி ஒரு பாத்திரமா இருக்க முடியுமாண்ணா, அல்லது சமுத்திரமான ஜலம் இருக்கு அது சோமரசமாக இருக்குமாண்ணா. ஆனால் பிரதிவி பாத்திரம் சமுத்திர ஜலமே சோமரசம், அந்த பாத்திரத்துல சோமரசம் தெரிஞ்சுக்கோங்கோ பிரஜாபதியின் தேவதை சமர்ப்பிக்கோ. இது துவாதசாயத்துல இருக்கு, அவிராட்சியன்ற ஒரு பிரகடனத்துல துவாதசாயத்துல சொல்லிருக்கா. இதை வந்து பாஷிகாரம் சொல்லிருக்க சூத்திர யாரும் இருக்கு ஒரு பட்சம் சொல்லிருக்கு. அதனால இப்ப அது எப்படி இருக்கு, அது துவாதசாயம் இருக்க யாகம், அது முழுக்க முழுக்க கிரியாரூபம், முழுக்க முழுக்க கிரியாரூபமா இருந்தாலும் அந்த இடத்துல மனதனால கல்பிக்கணும். அதை கல்பிச்சு அங்க அதை வந்து அங்கமா இருக்கு. இங்க அந்த துவாதசாயத்துல மானச பாத்திரம் அது அங்கமா இருக்கு. இத நம்மளும் சொன்னா சோத பிரச்சனையில இருக்கு, துவாதசாய ஆகம் வந்தவா அதெல்லாம் பண்ணுவான், அது மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இது பண்ணி சொல்லிருக்கா. இதுல நீமாசையில பத்தாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்றா, அதை சாந்தியம் வச்சுக்கிறோம் இல்லையோ, நாமளும் ஒத்துக்கிறோம், ஒரு விஷயம் ஒத்துக்கிறோம், ரெண்டு பேரும் ஒத்துக்கிற விஷயம் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த மனசுக்கு வாழ்க்கைக்கு சொல்லுமே இவைகள்லாம் மனதனாலதான் பாவிக்கப்படுறதுதான். அப்படி பாவித்தாலும் அவைகள்லாம் வந்து மானச கிரகம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அங்கமா இருக்கட்டும், அப்படி அங்கமா இருந்தா தப்பு இல்லையே. ஏன்னா அங்க இருக்கு ஒரு கிரியாரூபமான யாகம், அந்த யாகத்துல கூட ஜாதசாய யாகத்துல மானச கிரகம் ஒத்துருக்கா, புரோக பிரச்சனையில ஒத்துருக்கா. நம்ம நியமம் பேரணும் கண்டிக்கல, புரோக பிரச்சனையில இருக்கு வேத வாக்கியம் சொல்லிடுச்சது, வேதம் சொல்லிட்டு ஒத்து போக வேண்டியது. அந்த மாதிரிதான் இங்கேயும், அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஷனுக்கு அழைத்தான். அதுக்கு சித்தாந்தம் சொல்றேன், அது தப்பு, அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி வகையே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, நீ சொன்னது எல்லாமே ஒரு வயசுல சரியா இருக்கு, ஒரு வயசுல சரியா இருக்கு, பல வயசுல விரோதமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, இங்க வந்து சில வாக்கியம் இருக்கு, அதாவது இதெல்லாம் வித்தியாசத்தை வித்தியதான் இவைகள்லாம் வித்தியதான் அர்த்தம் நமக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க வித்தியதான் வச்சு அப்புறம் என்ன அர்த்தம் மனோரூபம் ஞான ரூபம் கல்பிக்கப்படுது கல்பிக்கப்படுது அப்படின்னு நமக்கே தெரியும் நமக்கே தெரியும் அது. அதனால வந்து இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் அதை போய் போன துடிச்சோன்னு சொல்லுவாங்க அது காட்டணும் வித்தியாசம் கிடையாது வித்தியா மூணாவது பத்தி மூணாவது இந்த வித்தியினாலதான் இவைகள்லாம் வந்து வித்தியாமய கிருதிக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு சொல்றது இங்க ஒரு யாகத்துல என்னென்ன பண்றோமோ அவைகள் அத்தனையுமே மானசிகமாகவே பண்ணணும் மானசிகமாகவே எல்லாம் பண்ணணும். அதாவது ஸ்தோத்திரம் சஸ்திரம் ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம் தானம் பண்றது ஒரு தேவதையோ ஒரு உபாசனத்தையோ பண்ணத்த ஸ்தோத்திரம் பண்றது தானம் பண்றது இதெல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க அப்போ அது மனோரூபமாகவே இருக்கணும் மனசனாலேயே பாவிக்கணும். சஸ்திரம் தானம் இல்லாம வெறும் மந்திர உச்சாரணம் முனிவெட்ட குணாதிகாரம்ன்ற அதாவது பாட்டு பாடி சமகானம் மாதிரி நல்ல சுரத்தோட சொல்லி ஒரு முனி பகவான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க பகவானுடைய குணங்களை கீர்த்தனம் மந்திர சாத்தியம் எல்லாம் வேணும் பண்றாங்க அது சுரத்தோட ராகமா பாடினாங்கனாக்கா ராகமா பாடினாங்கனாக்கா அது என்னது அப்படின்னாக்க ஸ்தோத்திரம் ராகம் இல்லை பாட்டு இல்லை வெறும் மந்திரத்தாபியே சொல்லுவான் ஒரு குணம் முனி கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் அந்த குணங்களை தினம் சொல்றது கவனம் இல்லாம சொல்றது அப்படி சொன்னா சஸ்தம் இந்த மாதிரி அங்க வாக்கியம் பண்ணியிருக்கு பாத்திரங்கள் கிரகம் அங்க சொல்றது மனசா சுவந்த மனசா சந்தந்த மனசேகதேசோ மனோ மனோமயேசோ மனச திருஷ்யந்த அப்படின்னு மனசனாலேயே கிரகம் கை மனசனாலேயே சோத்திரம் மனசனாலேயே சஸ்திரம் எல்லாம் மனதனால பண்ணுவோன்ட்டு யாகத்துக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் மனசனாலேயே பண்ணான்ட்டு அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம். இங்க சொல்லப்பட்டதெல்லாம் என்னது அப்படின்னாக்க எல்லாமே இதுதான் கல்பிக்கப்படுபவைகள் அதனால வித்யாமயம்தான் கிரியாமயத்தான் வராது கிரியாமயத்தில் வராது. நீ என்ன சொன்ன மார்ப கிரகம் ஒண்ணு சொன்னேன் துவாசாசத்துல பண்றாங்க கிரியாமயமான கிரதவுல கூட மானசிகமா இந்த மாதிரி கிரகம் புதிரியா பாத்திரம் சமுத்திர மசையெல்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அதுவும் கூட சாஸ்திரம் தான் அது அந்த பிரகடனத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் தியானிக்கிறது தியானிக்கிறது அப்படின்றான் பிரம்மாவை மனசனால தியானிச்சுக்கோ தியாகம் தான் அங்க தியானம் பண்றவன் அத மாதிரிதான் இங்க கூட அதனால அது விதிக்கப்பட்டது அங்க விதிக்கப்பட்டதா இருக்கிறதுனால அது அப்படியேதான் ஏற்றுக்கலாம் விதிக்கப்பட்டதா இருக்கிறதுனால அது அப்படியே ஏற்றுக்கலாம். ஆனால் இங்க என்ன தெரியும் இவைகள்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அந்த இஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் இந்த மனசுராதிக்கும் விகல்பம் தொடருக்கு விகல்பம் விகல்பம் தொடருக்கு அந்த விகல்பம் கூட என்ன அர்த்தம் அப்படின்னா உபகாரத்துல உண்டுதான் அது உபகாரத்துல உண்டுதான் பலத்தை உண்டு பண்ணுவதற்கு தான் நாம வந்து உபமான உபமயங்கள்லாம் சொல்றோம் அடிக்கடி மூஞ்சி அந்த மாதிரி அழகா இருக்கோம் சந்திரன் மாதிரி உருண்டையாச்சா இல்ல சந்திரன்ல கண்ணுலாம் கிடையாது? இந்த மூஞ்சில கண்ணு இருக்கு, மூத்து இருக்கு, காதல் இருக்கு, வாய் இருக்கு, தொண்டை இருக்கு, எத்தனையோ இருக்கு. அப்படின்னா ரெண்டும் ஒன்னா ஆனா சந்திரன் மாதிரி இருக்கும். சந்திரையோ தமுகம் அப்படின்னா ஆகாவோன்னு கவிகள்லாம் எழுதுறார். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டு அங்க என்ன சாதிருஷ்டி எதிர இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். இதுல சந்தன பார்த்தாக்க மனசுக்கு பூச்சியா இருக்கு. அது மாதிரி தன் கிரகணியினுடைய முகத்தை பார்த்தாக்க இவருக்கு முகத்துக்கு பூச்சியா இருக்கு. அது ஆசாரம் மனச மகிழ்விக்கிறது, எளிமைப்படுத்துகிறது. அதுல உண்டே எடுத்துக்கணும். அதுல இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு அப்படின்னு குணத்தை உண்டுதான் எடுத்துக்கணும். எந்த குணம் நமக்கு எது தேவையோ அதுதான் எடுத்துக்கணும். குணமான அது மாதிரி அந்த தாசாம் தாவான் யாவான சோப்புவா அப்படின்னு அதுக்கு எவ்வளவு இருக்கோ அதுல இது ஒன்னே போறோம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? அது வந்து பரிசுரூப படத்தை வாங்கிட்டு இருக்கும் இஷ்டம் தெரியுது. அந்த மாதிரி மனசுக்குல மனசுவாதிகள்ல ஏதாவது ஒண்ணு வச்சு பண்ணணும்னாக்கா ஏதாவது ஒண்ணு வச்சு பண்ணணும்னாக்கா அதுவே போறோம். அதுவே நமக்கு பரிசுரூப படத்தை குறிச்சிடும். அதுல அர்த்தம் நினைக்கணும் அவ்வளவுதான். அதனால இங்க என்னென்ன புதியுக்கு வித்தையா கேட்டு ஏதம் விதத்துதா பவந்தி வித்தியா, அதாவது வித்யாமயமாவே இருக்கிறதுனாலயே ஏதம் வித வித்யாமய கிருத்துக்கள் வித்யாமய யாகத்துக்கு அங்கமிது மனதினாலேயே பண்ணப்படக்கூடிய யாகம் அதுக்கு இது அங்கமா இருக்கு மனசுதாதிகள் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. ஆதிகத்தினால லிங்கம் வாக்கியம் லிங்கம்னா என்ன அர்த்தம்? ஒரு என்ன பாருங்க 36,000 நாள் அது ஷத்ரிம்சதம் அதாவது 36,000 நாள். ஒரு 36,000 நாட்கள்ல இவன் என்னென்ன வியாபாரங்கள் பண்றானோ அது அத்தனையா அக்னியா பிரயோசிக்கிறான். ஆனால் இஷ்டனுக்கு சென்றது எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள். 36,000 நாள் பண்றது இங்க அதாவது சர்வபூத கருத்துக்கள் சர்வ இந்திரிய கருத்துக்கள் சர்வ சேதன கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு சேர்க்கலாம், எல்லாத்தையும் வச்சு சேர்க்கலாம். இப்ப நான் இருக்கேன் பார்த்தா இழந்துக்கிறேன் ஏன் ஒண்ணு என் கிரகணியோட பேசுறேன், எங்க அக்கா வந்தா அக்காவோட பேசிட்டேன், என் பேத்தி வந்தது பேத்தியோட பேசுறேன், எங்க மாமா இருந்தாலும் மாமாவோட பேசுறேன், பக்தர்கள் இருக்கா அவாட்ட பேசுறேன், யார்கிட்டயும் பேசாம மௌனமாக இருக்கேன். எத்தனை இருக்கு, எவ்வளவு சம்பந்தம், எத்தனை பேச்சுக்கள் இருக்கு, எத்தனை பேருக்கு என்னுடைய காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் 36,000 வருஷம் நாட்கள், 36,000 நாட்கள்ல நான் எவ்வளவு காரியம் கேட்டேன். சர்வகால சர்வதேச சர்வ சேதன கர்த்திருக்கமான ஒரு விஷயம் ஒரு விஷயம் சர்வதேச சர்வகால சர்வ சர்வபூத கர்த்திருக்கமான இது ஒரே நாள்லயோ ரெண்டு நாள்லயோ பண்ணப்படக்கூடிய இஷ்டம் இது அதுவும் ஒன்னாகுமா? இது வேற அது வேற. இது லிங்கம், லிங்கம்னாக்க சாமர்த்தியம், சாமர்த்தியத்தை காமிக்கிறது. இந்த வாக்கியத்தோட சாமர்த்தியம் நம்ம எவ்வளவு காலமா பண்ணிட்டு இருப்போம். இப்படி நீ காத்தால பண்ணினதே நீ மத்தியானம் ஞாபகத்தை பாடுறேன். ஆனா 36,000 நாளும் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அப்படி ஏக்கம் செய்யோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணணும். அது பரிமித தேட கற்றுக்கம், பரிமித கால கற்றுக்கம், அது நிறுவனமா. அதனால இந்த மாதிரி ரெண்டுமே கிரியாமயம், அது கிரியாமயம் மனசில் அது எல்லாம் வித்யாமயம் தான். என்ன நினைக்க முடியாது, எவ்வளோ நாள் எவ்வளோ காரியம் இருக்கும் அத்தனைக்கும் சமமாக. அதனால அதனாலதான் பாசம் ஏகைக்கையே தாவான் ஒன்னு போரே போகும், ஒன்னு பண்ணாலே போகும். இருக்கணும் ஒரு அக்னி மனசுடோ வாழ்க்கையோ ஏதோ அதை தியானித்தாலே பசுரூபம் பலன் கிடைச்சிடும். அதே பழத்தில் ஒருத்தனம்தான் இருக்கு. இது லிங்கம். இன்னொன்னு வாக்கியம். வாக்கியம் என்ன சாதுவாக சேர்க்கை. ரெண்டு மூணு வாக்கியங்களை ஒன்னா சேர்ப்போம். என்னது வித்தியாசம் விதஸ்துதாந்தி ஏவம் விதாக இவ்வாறான இதாக ஞான ரூபமான சிதாக பவந்தி. அக்னிகளால் அக்னிகுண்டங்களாக இருக்கு, கல்பிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன, வித்யாமய கிருதுவாக இருக்கின்றன அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை விட்டுட்டு மாற்றி சொல்லக்கூடாது. எல்லா ஆட்சியும் கேட்கணும். இன்னொன்னு ஒண்ணு சொல்லும் பாருங்க, மனசா சொந்த மனசா சொந்த மனசா மனசு மனசு மனோமயக்கிறதே அப்படின்னா வாக்கியம். மனசினாலேயே ஸ்தோத்திரம் பண்ணு, மனசினாலேயே சுத்தம் பண்ணு, மனசினாலேயே கிரகம் போட்டாங்க. அவை எல்லாம் கொண்டு வாங்கோ, எல்லாம் கல்பிக்கப்படுறது, எல்லாம் மனோநிஷ்பாத்தியம், ஞான நிஷ்பாத்தியம், வித்யா நிஷ்பாத்தியம் அப்படின்லாம் இருக்கு. அதனால இந்த இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க, பிரதிபத்தியமே இல்லையே. அது அடுத்த சோதி சொல்லிப்பாரு, பிரதிபத்தியம் இல்லைன்னா கூட விதிப்பத்தியம் கட்டிருக்கோம். நிறைய சொல்றோம், அபூர்வமான விஷயத்தை சொல்லுவோம். அங்க விதிப்பத்தியத்தை கல்பிச்சு தெரியாத விஷயத்தை சொல்றது, அப்போ விதிப்பத்தியத்தை கல்பிச்சுடலாம் அப்படின்னா இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னாக்கா, எல்லாமே வித்யாமய யாகம், தனியான யாகம், அந்த யாகம் நாயகம், அந்த யாகத்துக்கு தான் இது அங்கமா இருக்கு, அங்கமா இருக்குது அந்த யாகத்துக்கு தான் இருக்கு. வித்யாமயமான யாகத்துக்கு இது அங்கமா இருக்கு. அதனால நீ எந்த இடத்துல சொன்னாலும் கிரியாமயமா சொல்லவே கிடையாது. ஏன் இவ்வளவு பாடுபடாங்க, கிரியாமயமா சொன்னாக்கா, கிரியாமயமா சொன்னாக்கா பூர்வபட்சி கர்மாவாகிடுவான், எல்லாத்தையும் கர்மாவாகிடுவான், கர்மாவின் பலன் கண்டிச்சுடுவான், அது தப்பு. வித்யாமயம் சொல்லிட்டோம்னாக்க உபாசனமயமா அது முக்கியம். அதுக்காக இந்த மாதிரி சொல்லப்படுறது. அதனால இந்த அவியனும் உன்னை எதிர்ப்புதான் அவியனுக்கு. இது உத்தமன் சுவாமி உரண பாஷியாரர் ஸ்ரீநாதாச்சாரியம் திருமணிகளாக இருக்கிறார், ஸ்ரீநாதாரிய சம்பிரதாயத்தார். அந்த மகாநிலையாவது ஸ்ரீவாச பிரகாபிகன் இந்த மாதிரி எண்ணங்கள்ல விபுலமா இருக்கா. இந்த அதிகமத்தோடைய நிறைய வாட்டுகளுடன் சொல்றேன், அது சொன்னப்பெல்லாம் இல்லை ஒரு வாட்டி சாதிக்கிறத நான் கேட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டுக்கணும். ஏன்னா ஒரு அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சாதம். அது அந்த மாதிரி ஒரு சொந்த அதிகமத்து அந்த அதிகரணத்தினுடைய அரியன் முடிந்த பிரியன்றும் உத்தமன் சுவாமி சாத்திய விஷயங்கள்லாம் விஞ்ஞானத்திற்கேன். அது எவ்வளவு தூரம் புரியுன்றது தேவையில்லாம பிரமாணம் உஸ்மரணம் பாருங்க. அங்கம் பூர்வத்தேஷ்டகித சமபஸ்தாபிதஸ்ய பிரசவஸ்யாத் புத்யாத்மாத்மிஹி மனஸ்ய பிரபஜரபி யதா மானசம் ஜாதசாஹே அதாவது கர்மச்சிக்கு அக்னிச்சிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனசிதா அதாவது மனோ வியாபாரங்களால கல்பிக்கப்பட்ட அக்னி குண்டங்கள், சயனம் சயனமே இதான் அக்னி குண்டமா இருக்கும். அது அந்த மாதிரி வாக்கிதா வாகிந்திரியங்கள்னால பண்ணப்பட்ட வியாபாரங்கள் 36,000 ஆட்கள்ல அவைகளை கற்பிக்க அவைகளால் கற்பிக்கப்பட்ட அகை குண்டங்கள் பிராணத்தை நம்ம சுவாசிக்கிறோம் பிராணபாணியான அவைகள்லாம் அவைகளால் கற்பிக்கப்பட்ட அக்னிகுண்டன் அதாவது கண் சக்ஷன் அவைகளால் பார்க்கப்பட்டது அந்த அந்த அக்னிகள் அக்னிகுண்டங்கள் சுரோத்திரத்துக்காக காது கேட்கிறது சுரோத்திரியம் அவைகளால் பண்ணப்பட்ட அக்னிகுண்டங்கள் கர்மத்துக்காக கர்மத்துக்காக கர்மேந்திரியம் அக்னிக்குக்காக ஜார அக்னி நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டவங்க நானே வயிற்றுக்குள்ள ஜடராஜ்யா மாறி நான் வந்து நீங்க சாப்பிடறதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிற அதனால அந்த அக்னி இப்படி நான் சொல்றேன் இந்த அக்னிகள்லாம் அக்னிகளை சித்தப்படுத்தப்பட்டிருக்கு இவைகள்லாம் யாகத்துல யாக யாகம் யாகம் அந்த யாகத்துல வந்து சமுத்திரம் ஆகிற ரசம் சோமரசம் அதனாலே பிரதிநிதி என்பது ஒரு பாத்திரம் பிரஜாபதியே பிரஜாபதியின் தேவத்தை அந்த தேவதைக்கு இந்த மாதிரி இதை கற்பிச்சிருக்கு அங்க அதுல கிரகணம் கிரகணம் அர்த்தம் பாத்திரத்தினால் கிரகிக்கப்படுறது ஆசாதனம் ஆசாதனம் இருப்பிடத்தை கல்பிக்கிறது அது மாதிரி ஹவனம் ஆகரணம் எல்லாமே அதாவது என்னென்ன யாகத்தில் இருக்கோ அந்த யாகத்தில் எல்லாமே மனதனால பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு அதனால மானசமான அங்கமா அங்க இருக்கு வாசகத்துல மானசக்கிராமம் அங்கமா இருக்கு அதே மாதிரியே இங்கேயும் இந்த மனசுராதி அக்னிகள் தான் மனதனால கற்பிக்கப்பட்டது அவை அத்தனையுமே இந்த கிரியாமயமான யாகம் எது அது அப்படின்னா பூர்வ பிரசித்தம் பூர்வ பிரசித்தம் பூர்வ அனுபவத்தில் சொல்லப்பட்ட இஸ்திரித்தம் சமபஸ்தான் உடம்பு நாள பண்ணப்படக்கூடியது கிரியாரூபம் அந்த அக்னிகுண்டம் செங்கல் எல்லாம் பண்றது அதுக்கு அதுக்கு அதுக்கு வந்து அது கிரியாரூபமான அழுத்துதான் அங்கம் அந்த மாதிரி இது புத்தியாத்மாக்கு இந்த மனசுக்காரிகளுக்கு அது வந்து புத்திரூபமானது ஞான ரூபமானது கற்பிக்கப்படுறது தானே புத்திரூபமானது அதனால அவைகள்லாம் கூட இஷ்டகிதத்துக்கு அதுக்கு எது அங்கீரோ கிரியாமயமான யாகம் அதுக்குதான் இது அங்கமா இருக்கும் கதோகோ அங்கம் அந்த யாகத்துக்கு அங்கமா இருக்கும் அதனால விகல்பம் பண்ணிடும் விகல்பம் பண்ணிடணும் கிரியாமய கிரதுவே அதுல இருக்கக்கூடிய இஷ்டகிதத்து அந்த அந்த இஷ்டகிதே அது என்ன என்ன காரியம் பண்ணும் அதோட சாமர்த்தியம் பசுர பலத்தை கொண்டு பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த மனசு பாதிகளும் அதை பண்ணி கொடுக்கும் ஏதாவது பண்ணும் பாசம் ஏகே தாவான் தேவான போடுவான் இந்த மனசுலாதிகள் ஒன்னே போதும் அந்த இஷ்டகிருமி என்ன பண்ணி கொடுக்குமோ அதை இது பண்ணி கொடுத்துரும் அந்த சாமர்த்தியம் இருக்கு வீரியம் வீரியத்திய அதிதேசா அதோட வீரியமானது இஷ்டகிருமிக்கு என்ன வேண்டியமைக்கோ அந்த வீரியம் இது அதிதேசம் பண்ணப்படுறது அப்படின்னு அர்த்தம் அதனால என்ன இது வந்து கிரியாமய ரூபமான யாகத்துக்கு தான் அங்கம் வித்யாரூபமான யாகத்துக்கு அங்கம் இல்லை அப்படின்னு ஒரு பட்சம் சொல்ற அதுக்கு சித்தாந்தி அது கிடையாது இது என்ன சாத்து இது சத்து இல்ல, சத்வாரம் இல்ல, சாதுவாரம் கிடையாது, இல்ல அசத்தானவாதம். ஏன் அத்திரையில இந்த மனசுராஜ் என்ன இருக்கு அந்த பிரகடனத்திலேயே சத்தியாத்தியை ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் இந்த மூணு மூணுமே பிரகடனம். ஏன்ன பிரகடனம் ஆகாது, ஸ்ருதி முதல் பிரணாம், லிங்கம் இரண்டாவது பிரணாம், வாக்கியமும் மூணாவது பிரணாம். ஸ்ருதியினாலே அறிய முடியும், ஆனால் ஸ்ருதி லிங்க வாக்கியம் மூணு பிரமாணம் தான் அறியப்படுறது. சுத்தி ஆத்தியை ஏதம் வித சுதா பவந்தி, ஏதம் விதா வேதாக கிடையாது, ஏதம் விதா இப்படிப்பட்ட ஞானரூபமான கிரியைகளால் அக்னிகளுக்கு ஞானரூபமான அக்னி கிரியாரூபமான அக்னி இல்லை அமையும் கட்டு. இது வாக்கியான விவரத்தா தேவையே வித்தியாசம் வித்தியா மூணாவது கட்டுரை. இது ஞானரூபமா இருக்கிறதுனால மனதனால தன் சம்பாதிக்கப்படுறதுனால மனதனால கட்டிக்கப்படுறதுனால அப்படின்னு அர்த்தம். தான் நகேத்தான் தேவம் விதே சர்வதா சர்வாணி பூத்தானி விசின்னம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல லிங்கம் சாமர்த்திய ரூபமான லிங்கம் என்ன இருக்குது அப்படின்னா சர்வதா இவன் 36,000 நாள் அதுல எல்லா நாள்லயும் இந்த பூதங்கள் அனைத்தும் பண்றது, இந்த பிராணிகள் பண்றது, அதை அழைச்சிக்கணும். ஒரு நாள் ரெண்டு பண்ணக்கூடிய இஷ்டம் இருக்கும், வாழ்க்கை முழுக்க 36,000 நாள் பண்ணக்கூடிய இதுக்கும் இது உண்டா சேர்க்க வருமா சமமா இருக்க முடியுமா இருக்கவே முடியாது. அதனால சுத்தியம் சுத்தியாத்தியின்னு சொன்னேன். அதே மாதிரி ஏனம் விதேவிசன் நமக்கு இப்படிப்பட்ட பிரம்மத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரியாமயம் வித்யாமயமான கிடைச்சோம். அது போல இருந்தான் இந்த மாதிரி ஒரு வித்யா என்ன பண்றாக்கா கல்பிக்கிறான் அவன் இந்த மாதிரி கற்பிக்கிறான், எல்லாமே வித்யாரூபமாக கற்பிக்கிறான் அப்படின்னு வாக்கியம் மூணு பிரமாணங்களையும் சொல்லிட்டேன். அதனால வித்யாமயோ அங்கி புதுப்போகி, அதனால வித்யாமயமான அங்கி சேர்த்து ஒரு யாகம் அதுதான் இந்த உதித்தா இங்க தெரியுது. வித்யாத்மகமான கருத்து யாகம், கிரியாரூபமான கருத்து இல்லை, அதுதான் பிரதிபந்தமா இருக்கு. அதனால இது வந்து இந்த தன்னுடைய பிரகடனம் தன் பிரகடனம் இந்த அக்னி மனசுக்கெல்லாம் இருக்க அங்கே வித்யாமயமான கருது சொல்லுது. நீயோ இஷ்டங்களோட சேர்ந்து கேட்டு விட்டுட்டேன், அது தவறு, அது சஜாத்தியம் இல்லை, அது விசஜாத்தியம் ஏற்பட்டது லட்சணமானது. அதனால அந்த கிரியா கிரியாரூபமான கருவில இது அன்னைக்கு அன்னைக்காது அங்கமா ஆகாது. அதனால மனசுதாரிகள் எல்லாம் எங்க வரும் அப்படின்னாக்கா வித்யாமயமான கருவோட தான் அங்கே இருக்கு. இல்ல நாங்க தேகம் அதிக சொன்னேன், தேகம் ஏகேக ஏவத்தாமாம் யாபகான அதுக்கு பேர் சொல்ற இந்த மனசுதாரிகள் அங்கே இருக்கே அவை இல்ல அஜிதேசம் எப்படி கூட அந்த அக்னி இருக்கே சைனம் அதோட படத்தான் அந்த வீரியா சாமர்த்தியத்தை ஐதேகம் பண்றது கூட பண்றது கூட உபகிருதி குணதா போதனா உபகாரம் என்ன உபகாரம் இந்த இஷ்டடிக்கத்தனால இஷ்டடிக்கத்தினால என்ன உபகாரம் வருமோ என்ன உபகாரம் வருமோ அதை போதிக்கிறதுக்கோ தான் வருது. ரெண்டும் சமமா இருக்கு, அதுல ஒன்றுதான் அசுர படத்த அடையிறதுல சாமர்த்தியம் ரெண்டுத்துக்கும் இஷ்டகிரிதாக்கு இருக்கு. அது என்ன பண்ணும், தனக்கு அங்கீகான கிரியாமய கிருதவுக்கு எப்படி உபகரிக்குமோ அந்த மாதிரி மனசுலாது அப்படின்னா தனக்கு அங்கேயா இருக்கக்கூடிய வித்யாமய கிறிஸ்துவ அதுக்கு உபகரிக்கும் அவ்வளவுதான். அதுக்கு பலன் பலன் வித்யாமய கிறிஸ்துவாக மனசுலாவது கொண்டு பண்ணணும். பண்ணினாக்க இஷ்டங்களுக்கு என்ன பண்ணும், கிரியாமயமானத்துக்கு சகாரம் பண்ணி பகிர்வ பலத்தை நமக்கு வாங்கி. அந்த மாதிரி இந்த வித்யாமய கிறிஸ்துவுக்கு மனசுலாவிலிருக்கு அதெல்லாம் அங்க இது பண்ண உபகாரம் பண்ணும், உபகாரம் பண்ணி நமக்கு பசுரூப படத்தை இது பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். ஆனா பசுரூப படம் வந்து சொல்லணும்ல அது இல்லையா மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம் பண்றேன். அதனால அக்னேகத்தில் சொல்லப்பட்ட மனசுலாவில் இல்லாமே வித்யாமய கிருதியோட தான் அங்கமாக இருக்கும், கிருத்யா கிரியாமயமான கடவுளை அங்கமாக இருக்காது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் வேதாந்த